அறிவுற்று தீவிழித்து நாரி மலைந்து மணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறுமையில் கொண்ட எப்பாடு தேர்ந்துதறி வேறுமையில் கொண்ட எப்பாடு தேர்ந்துதறி முழங்கி புறப்பட்டே தர்மா போலும் பூவை புவண்ணாவும் தர்மா போலும் பூவை புவண்ணாவும் கோயில் தொந்தரும் காப்புடைய சூரிய சிவாசனம் திருந்து சூரிய சிவாசனம்